Thank you.

நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே கூட இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர் என்ற நேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். அனைவரும் நாங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர்களான அவர் தேவன் அப்படி அல்ல. அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றாமல் அவர் விடுகிறதும் கிடையாது, அவர் மாறுகிறவர் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர் கரம் பிடித்தவர், நம்மை இதுவரையிலும் நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருடைய கரத்துக்குள்ளாய் அடங்கி இருப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை என்று பார்க்கிறோம். அந்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட்டவராய் திக்கற்றவராய் உங்களை விடேன் என்று சொன்னார். உலகம் முடிவு பர்யந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தேவன் ஆவியானவராய் நம்மத்திலே நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். பாடிக்கொள்ளுவோமா? நிறைவான ஆவியானவரே நீர் வரும் பொழுது குறைகள் யாவும் மாறுமே என்று சொல்லி பாடிக்கொள்ளும். சொல்லிலை கூட பாடி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தி இன்னும் ஓரிரு பாடலை பாடி தேவனை நாம் துதித்து ஆராதிக்கப் போகிறோம். தேவனை சந்தோஷமாய் பாடுவோம். தேவனுடைய சன்னிதானம் நமக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லி முதலாவது பாடலிலே பாடினோம். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே தான் எங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று சொல்லி பாடினோம். ஆகவே அந்த தேவனுடைய சன்னிதானம் நமக்கு மனமகிழ்ச்சி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடிக்கொள்வோம். இந்த வருடத்தின் கடைசி மாதங்களுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பாருங்கள், எப்படியாவது 10வது மாதம் இன்னும் 2 மாதத்திலே கூட இந்த ஆண்டு நிறைவடைய போகிறதை பார்க்கிறோம். இந்த ஆண்டில கூட நாம் இம்மட்டுமாய் வழிநடத்தப்படுவோம், இப்படியாய் நாம் வழிநடத்தப்படுவோம் என்பது நம்முடைய எண்ணமாக இருந்திருக்க கூட முடியாது என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட எல்லா இடுக்கண்களிலும் எல்லா சோதனைகளிலும் இம்மட்டுமாய் நம்மை அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார், நம்மை அவர் தாங்கி நடத்தி இருக்கிறார். இந்த நன்றி பாடலை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு பாடிக்கொள்வோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவரே, நீர் பல நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறது. பாடிக்கொள்வோம். Bye. மட்டும் காத்த எபினேசரே என்ற பாடலை பாடுவோம். பாடி தேவனை துதித்து நாம் ஆராதித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவன் நம்மை வழி நடந்த எல்லாவற்றையும் முழுமிசை நினைத்து பார்ப்போம். இது மாதத்தின் முதலாவது ஞாயிறாய் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே தேவன் சில நன்மைகளை நினைத்து அவரை துதித்து அவரை ஆர்ப்பரிப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி பாருங்கள். வாழ்வின் குறைகள் எல்லாம் மாறும் என்பது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாம் கடந்து செல்லும் காரியம். சந்தோஷமாய் பாடுவோமா? தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். குறைகளை மறந்து தேவன் நமக்கு செய்த நிறைவுகளை மாத்திரம் நோக்கி பார்த்து தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். பாடிக்கொள்வோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே பாடிக்கொள்வோம்.

நாம் சங்கீதம் 136.